ஒரு மனுஷன் இடத்திலேயோ அபிமானம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த அபிமானம் பகுமானமாக வளர்ந்துவிடுமேயானால் பல தொல்லைகளுக்கு காரணம். வரதரை எல்லோரும் சந்தேகப்படுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? ராமனிடத்திலே இருந்த அபிமானம் பகுமானமாக மாறிவிட்ட காரணத்தினால் வரதரை சந்தேகப்படுகிறார்கள். ஆக பகுமானம் என்பது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். லக்ஷ்மணன் இப்பொழுது பரதாழ்வாரை சந்தேகப்படுகிறான். பரதன் வெறும் படையோடு வருவதை நோக்கி ஓடி வந்து ராமனிடத்திலே சொல்லுகிறான், பா பரதன் வருகிறான், சம்பன்னம் ராஜ்யமிச்சம் சும் யக்தம் பிராப்த அபிஷேகனம். நாட்டை அடையணும்னு நினைச்சா, பட்டாபிஷேகம் பண்ணணும் நினைச்சா பண்ணிட்டா, இப்போ இந்த ராஜ்யத்துக்கு தடையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். நாம காட்டுல இருக்கிறது கூட அவருக்கு பிடிக்கல, அதனால இங்கேருந்து நம்மளை விரட்டி அடிக்கிறது அல்லது கொண்டுடுறது அப்படின்னு முடிவெடுத்து வந்திருக்கான். சமத்யேதி எனக்கு என்னமோ அத நம்ம அழிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு தோன்றது. காரணம் என்னன்னா, பரதா கை கை சுத்தா கைகையனுடைய பிள்ளையோ, கைகையனுடைய எண்ணத்துல பாதியாவது இருக்கும் இல்லையா, ஆகையினாலே பரதன் நம்மை அழிப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ராமன் கிட்ட சொன்னான். சம்பிராத்தோயம் வீரா, இவர் எதுக்காக வந்திருக்கான் தெரியுமா, பரதா வத்திய ஏவமே அப்படி வந்திருக்கான். இந்த பரதன் நம்ம அழிக்கிறதுக்காக வந்திருக்கான் இல்லையா, அவனை கொல்வதிலே எந்த விதமான பாவமும் இல்லை, அதனால அவனை கொன்னு பாக்கிறேன், அதுக்கு உங்களுடைய உத்தரவு வேணும். பரதஸ்ய வதன் தோஷம் நாகம் பஷ்யாமி, பரதனை கொல்றதுல ஒரு தோஷமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்க அனுமதி வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி பரதன் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்ட்டு ராமன் கிட்ட சொன்னார். எம்பெருமான் ராமன் லேசா சிரிச்சானாம். பைத்தியக்காரா, தூரேந்து பார்த்து ஒருத்தர் இப்படிப்பட்டவன் முடிவு பண்றியே, இந்த பைத்தியக்காரத்தனத்தை எதுவும் சொல்றது, ஞாபகம் வச்சுக்கோ, மன்னேகம் ஆகதோ அயோத்தியாயாம் பரதா பிரத்ருவத்தலா, அயோத்தியிலிருந்து பரதன் வந்திருக்கானே நம்ம யார் தெரியுமா, பிரத்ருவத்தலா சகோதர பாதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா அவன் தான், எதுக்காக வந்திருக்கான் தெரியுமா, மம பிராணாத் பிரியகரஹ, என்னுடைய பிராணனை விட எனக்கு மேலானவன் பரதாழ்வான். பரதன் நீ சரியா புரிஞ்சுக்கல, அவன் என்னுடைய பிராணனை விட உயர்ந்தவன். எதுக்காக தெரியுமா, குலதர்மம் அனுஸ்மரன், இந்த குல தர்மம் இருக்கு பாரு, அதை நினைச்சிட்டு வந்திருக்கான். பெரியவன் இருக்கச்சே இணையவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது கூடாது அப்படின்ற தர்மம் இருக்கு இல்லையா, அந்த தர்மத்தை முன்ன வச்சு என்ன ஆக்சிடென்ட் போன வந்திருக்கானே தவிர, நீ நினைக்கிற மாதிரி என்ன கொல்றதுக்கு அவன் வரல. ஸ்னேகா ஸ்னேகே ஆக்ரந்த ஹிருதயா, என்கிட்ட இருக்கிற பாசத்தினால ஈர்க்கப்பட்ட மனதை உடையவனாய், ஷோகே ஆகுடிதேந்திரியா வருத்தப்படுறவனா, உடம்பு வாடியவனா, ஐயோ பாவம் அவன் என்ன பார்க்க வரான்டா, ரஷ்டம் அத்தியாகதா என்ன பாக்கிறதுக்குன்னே வரான், அவனை போய் இப்படி சந்தேகப்படுறியே, ஏக பரதா நான்யதாகதா வேற எதுக்காக வரல, என்ன பாக்கிறதுக்காக தான் வரான். ஆகவே இந்த பரதன் தப்பா நினைக்காத, அது மாத்திரம் இல்ல, தர்மம்னு ஒண்ணு இருக்குடா, இன்னும் அந்த தர்மம் அறியலடா. லக்ஷ்மணா கதன்னு புத்திராக பித்தரம் அந்யு, இந்த உலகத்துல எங்கேயாவது தகப்பனார மகன் கொள்ள எத்தனைப்பானா, நடக்கிற காரியமா? அது மாத்திரம் இல்ல, என்ன வந்து கொல்லணும்னு பரதன் பொதுவான்னு நீ நினைக்கிறியா, எந்த ராத்திரியும் கஷ்யாமிச்சு எப்பவும் தகப்பனாரே மகன் கொண்டதுங்கிறது நடக்காத ஒண்ணு. அது ராமாயண காலத்துல பிராத்தாவா பிராத்தரம் சன்யா, கூட பிறந்தவன் கூட பிறந்தவனை கொண்டதாவது அழிக்கிறதாவது கற்பனை பண்ணியே பார்க்க முடியாதுடா. சௌமித்திரே இப்ப லக்ஷ்மணா அவன் பிராணம் ஆத்மனா சகோதரன் யார் தெரியுமா? நம்ம ஆத்மா எப்படியோ அப்படி நம்முடைய ஆத்மா மாதிரி அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு தானே தொண்டையை அவனால விளைவிச்சுக்கோனா அந்த மாதிரி எந்த கூட பிறந்தவனும் தன்னோட கூட பிறந்தவனுக்கு தொண்டையை நினைக்க மாட்டான். ஆகையினாலே அவசரப்பட்டு வரதனை முடிவு பண்ணாத என்ன பாக்குறதுக்காக தான் அவன் வரான் அப்படின்ட்டு வால்மீகி எழுதினார். கம்பன் ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கான். பரதன் யார் தெரியுமா? சேனுயர் தர்மத்தின் தேவை. தர்மம் இருக்கும் இல்லையோ, அது இறங்கி வந்திருக்கு. அவதான் பரதன். பரதன் வேற தர்மம் வேற இல்ல. தர்மத்துக்கு தேவதையா இருக்கு, அதுதான் பரதனா வந்திருக்கு. செம்மகிஞானியை உயர்ந்த குணங்கள் சொல்லும் இல்லையோ, செம்மை குணங்கள். செம்மை குணங்களுக்கு ஆணி வேதா இருக்கிறவன் பரதாழ்வான். பலபாகவான் மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. செம்மையான குணங்கள் என்னென்ன உண்டுன்னு சொல்றோமோ, செம்மையான குணங்கள் 32 குணங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல. உண்மையான வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் 32. ஒரு கட்டுரை எழுதின முடியும், 32 குணங்கள் இவைகள் இருந்தால் உத்தமமான வைஷ்ணவன். எழுதிட்டு கீழே எழுதினேன், நான் உண்மையான வைஷ்ணவன் இல்லை அப்படின்னு எழுதினேன். 32 குணங்கள், அதனுடைய ஆணி பேர் யாருன்னு கேட்டா எந்த பரதாழ்வான். அது மாத்திரம் இல்ல, அவனை அன்னது நீ நினைக்கிறாகுமா, அந்த பரதனை போய் நீ தப்பா நினைக்கிறடாப்பா, இது என்ன நியாயம்? அவன் பூனியர் மொயம்பினாய், ஆபரணங்களை போட்டிருக்கின்ற லக்ஷ்மணா அப்படின்னு இல்லாத அர்த்தம் சொல்லுவான். இல்ல, எனக்கு தொண்டு செய்வதையே ஆபரணங்களை கொண்டிருக்கின்ற லட்சுமணான் பண்ணும். ஏன்னா அவன் காட்டுக்கு வந்திருக்கான், ஆபரணங்களா கிடையாது. பூன்னா ஆபரணம், பூனியல் அப்படின்னா ஆபரணங்களை உடைய அர்த்தம். கைங்கரியம் என்றும் சிறியை உடையவனா இருக்கின்ற லட்சுமணான். ஒரு வைஷ்ணவனுக்கு உயர்ந்த ஸ்ரீ எதுன்னு கேட்டா கைங்கரியம். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் வைஷ்ணவனுக்கு திரு. ஆகவே அவன் கைங்கரிசியை உடையவன் மைம்பினா இப்போந்தது பரதாழ் வந்தது இருக்க என்னை காணியா, என்னை காண்பதற்காகத்தான் வந்திருக்கிறானே தவிர நீ நினைப்பது மாதிரி அல்ல. நீ இது பின்னும் காண்டியால், இப்ப நான் சொன்னேன் பின்னால அவன் வந்த உடனே அவன் நடந்துக்கிற விதம் இருக்கு பாரு, அதை பார்த்து நீயே புரிஞ்சுக்க போற. அதனால பரதக சந்தேகப்பட வேண்டாம், அவன் உத்தரவானவன் அப்படின்னு. குகன் சந்தேகப்படுறார், பரத்வாஜ சந்தேகப்படுறார், லக்ஷ்மணன் சந்தேகப்படுறார். நான் பரதாகவன் ராமனையே நினைச்சிருக்கான். ஏன்னா கவலையே படல, எல்லாருக்கும் சமாதானத்தினா தவிர பரதாகவானது உள்ளம் ராமனையே நினைச்சிருந்தது. அவன் கவலிலே வரான். 4 ஸ்லோகங்கள்ல வால்மீகி பரதாகவானே படம்பிடித்து காட்டுறார். பரதாழ்வான் எந்த எண்ணத்துல வரலாம் தெரியுமா? யாவத்தேன ராமம் திரக்ஷாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாயா நமேஷாம் திருபவிஷ்யதி. என்னுடைய மனசுக்கு அமைதி எப்ப ஏற்படும் சொன்னா, எப்ப ராமனை பார்க்கறனோ அப்பதான் அமைதி ஏற்படும். ராமனை பார்க்காத வரையில மனசுக்கு அமைதி ஏற்பட போறது இல்லை. ராமனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான லக்ஷ்மணன், அவனை பார்க்காத வரையில் எனது மனசுக்கு அமைதி கிடையாது. எம்பெருமான் கூடவே போயிருக்கிறாள் விராட்டி சீதை, அவளை பார்க்காத வரையில் எனக்கு அமைதியே கிடையாது. யார் என்ன சமாதானம் சொன்னாலும் நான் அமைதி அடைய முடியாது. இது லட்சியம் என்ன? ராமனை பார்க்கணும், லக்ஷ்மணனை பார்க்கணும், சீதையை பார்க்கணும், இதுதான் லட்சியம். அது வரையில் எனக்கு மனசுக்கு சாந்தியானது ஏற்படாது. சந்திரனை போன்ற முகத்தை உடையவனாயிருக்கின்ற ராமன், தாமரை கண்ணன், அவனை நான் பார்க்காத வரையில் எனக்கு நிம்மதி ஏற்பட போவதில்லை. என்னுடைய உடன் பிறந்தவனாயிருக்கின்ற சமயனாயிருக்கின்ற ராமனை காணாத வரையில் எனக்கு மனதிலே அமைதி என்பது ஏற்பட போவதில்லை. பகவான நினைச்சு ஒரு உண்மையான பக்தன் எப்படி கதறுவானோ அப்படி கதறுவான், கதறிட்டு வரான். யாவதேன ராஜ்யம் ராஜ்யாவ்யா பிதிரு பவித மகேஷ்கிதா அபிஷேக ஜலக்தின் நமேஷாம் பிதிரு பவிஷ்யதி. ராஜ்யத்துக்கு உரியவனா இருக்கிறவன் ராமன். அவன் ஏதோ காரணத்தினால யாரோ சொன்னாங்கிறதுக்காக அவன் கிளம்பி வந்திருக்கிறான். கைகை வார்த்தையை கேட்கணும், அப்பா வார்த்தையை கேட்கணும்னு அவன் கிளம்பி வந்திருக்கிறான். அவன் என்னை பொறுத்தவரையில் அந்த ராமனை ராஜ்யா பட்டத்துக்கு உரியவன் அவன். இந்த ராஜ்யம் இருக்க பித்ரு பைத்தாமகம் சிதா வருஷிய பரம்பரையா வந்திருக்கு. 40 பரம்பரையா தகப்பனருக்கு அப்புறம் பிள்ளைன்னு வந்துட்டு இருக்க. இந்த பரம்பரையா வர ராஜ்யம் இருக்க அதுக்கு உரியவனா இருக்கிற ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். அது வரையில் எனக்கு அமைதி இருக்க போறதில்ல. அபிஷேக ஜலத்தின்னா பட்டத்துக்கு உரியவனா இருக்கின்ற ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற வரையில நமே சாந்தி பவிஷ்யதி, என்னுடைய மனசுக்கு அமைதியானது கிடைக்க போவதில்லை. நினைச்சு பார்க்கலாம், ராமன் கொடுவே போயிருக்காரு, லக்ஷ்மணன் கொடுவே போயிருக்காரு, திராட்சி சித்தார்த்தி யார் கொடுத்து வைச்சவன் கேட்டார். சித்தார்த்தன்னா கொடுத்து வைத்தவன் அர்த்தம், வாழ்க்கையில யார் கொடுத்து வைத்தவான் அர்த்தம். லக்ஷ்மணன் கொடுத்து வச்சவன் ஏன் கேட்டா, ஒரு நாளா ரெண்டு நாளா 14 வருஷ காலம் தூங்காம என் அப்பனுக்கு கைங்கரியம் பண்ணான். அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவன் யாரும் கிடையாது. அந்த 14 வருஷ காலம் தூங்காம ராமனுக்கு கைங்கரியம் பண்ண பலன்தான் அடுத்து இவன் ராமானுஜன் அவதாரம் பண்ணி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிர்தாரணம் பண்ண முடிஞ்சது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 14 வருஷ காலம் கைங்கரியத்தை ஒழுங்கா பண்ணதுனால்தான் நமக்கு ராமானுஜர் கிடைச்சிருக்கார். ராமானுஜருடைய அவதாரத்தை பார்க்கிட்டு கைங்கரியத்தினுடைய மொத்த சொரூபம் யாருன்னு கேட்டா பாஷ்யக்காரர்தான். இந்த கைங்கரியத்தினுடைய பலன் என்னங்கிறத திரேதாயுகத்துல ராமனோட கூட 14 வருஷம் காட்டுல இருந்து உண்மையான பக்தியோடு கைங்கரியம் பண்ண பலன் தான் ராமானுஜர் அவதாரம் பண்ணி இந்த வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னு இருக்கார், இதை நிர்தாரணம் பண்ணிருக்கார். தபஸ் பண்ணிதான் சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ண முடியும். தபஸ் எதுன்னு கேட்டா பகவத் கைங்கரியம். பகவத் கைங்கரியத்தில் எவன் ஈடுபடுறானோ அவன் தான் கொடுத்து வைத்தவன். கொடுத்து வைத்தவன் என்ன அர்த்தம் தெரியுமோ, எம்பெருமானிடத்திலே தனது உள்ளத்தை கொடுத்து வைத்தவன், எம்பெருமானின் பிரிவை தகையாதவன். உண்மையான வைஷ்ணவன் மற்றவர் நோவு கொண்டு வயிறு பிடிப்பவன். எம்பெருமானை விட்டு பிரிவதையே மிகப்பெரிய நோயாக கருதுபவன் பரம வைஷ்ணவன். எம்பெருமானை விட்டு பிரியறது அப்படின்னா அவனால் முடியாது காரியம். அப்படி சித்தார்த்தகா கொடுத்து வைத்தவன் அவன். அது மாத்திரமல்ல, எஸ் சந்திர விமரோபமும் சந்திரனை போன்ற குற்றமே சொல்ல முடியல திருமுக மண்டலத்தை தினமும் பார்க்கிறான் இல்லையா, தினமும் எம்பெருமான தெரிவிக்கிறான் இல்லையா, அந்த பாக்கியம் கிடைச்சவன் அவன். ஆகையினாலே கொடுத்து வச்சவன். அது மாத்திரம் இல்ல, சீதையை கொடுத்து வச்சவன். முகம் பஷ்யதி ராமஸ்ய, ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கிற பாக்கியம் அவ ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்கு. அவ ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவா, அவெல்லாம் பார்க்கணும்னா நாம பெருமாள் செயற்கையாட்டோட கூட பெருமாளிடத்தை அளவுக்கு அதிகமா பக்தி உள்ளவா இருக்காரோ இல்லையோ அவளை நம்ம பார்த்தோம்னா பகவான சேவிக்க பலன்னா. பக்திங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு சாதாரணமான கான்செப்ட் இல்லாது. இந்த பக்தி வந்தா என்ன ஆகும்னா, சில சமயம் அவனையும் அறியாம சிரிப்பான், அவனையும் அறியாம அழுதுவான், தன்னையே இழக்கின்ற நிலை. ஒருவன் எங்கே அல்லது எதிலே தன்னை இழக்கிறானோ அங்கே அவனுக்கு அடிமையாகி விடுகிறான். பகவானிடத்திலே நாம் நம்மை இழந்து விடுவோமே ஆனால் பகவானுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். பகவானுக்கு நாம் அடிமையாகி விடுவோமே ஆனால் அவனுக்கு தொண்டு செய்வது தவிர வேறு எதுவும் நமக்கு சாத்தியமாகப்படாது. அப்படி கொடுத்து வைத்தவர்கள் என்பதே இவர்கள் பிறவி எடுத்ததன் பயனை அனுபவிப்பவர்கள் யார் யாரெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் மனித பிறவி எடுத்ததன் பயனை அனுபவிக்கிறார்கள். கைங்கரியம் பண்ண முடியாதவர்கள் ஐயோ நம்மால் அனுபவிக்க முடியவில்லையே என்று தவிக்கிறார்கள். அதை தவிப்பு மகளிடத்திலே பார்க்கிறோம். சந்து கிருஷ்ணாஜி நகரம் கிருஷ்ணகுணத்திலே ராமதங்கை இடத்துக்கு அருகில வந்தான். அப்போ ராமனை பார்க்கிறான், மாண்டோடு அறிஞ்சிருக்கான், மரவுரியை தரிசிருக்கான். தீர பல்கலம் வாசகம் ராமம் ஆசீரம். ஏ ஒரு பாறையின் மேலே எம்பெருமான் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தான். அது வேணா அசைத்தாக பாவகோபமம் எப்படி இருக்குன்னால், மிக பெரிய யஜ்யத்துல அக்னி எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி பிரகாசமான முகத்தை உடையவராக இருக்கின்ற எம்பெருமான் ராமனை பார்த்தான். பார்த்து வேதனைப்படுறான், இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மிக பெரிய ஆற்றல் உடையவன், சிம்மஸ்கந்தம் சிங்கம் இருக்க அதை போன்ற தோள்களை உடையவன், மகா அபாவும் நீண்ட கைகளை உடையவன், கண்களை உடையவன், பிருத்திவியாம் சாகராந்தாயாம் கடல் சூழ்ந்த உலகம் இருக்கோ அதே பத்தாலம் தாங்குகின்ற ஆற்றல் உடையவன், கர்மச்சாரியனும் அறத்தினுடைய வழியை நடப்பவன். அப்படிப்பட்ட இவன் ராஜாவா இருக்க வேண்டியவன் இப்பொழுது மரவுரை தரித்து மானுத்தோர் தரித்து இப்படி அமர்ந்திருக்கானே என்று ராஜா ராமனாக இருக்க வேண்டியவன் சவக்கோலத்தில் இருப்பதை பார்த்து மனம் புரிந்துகிறான். உபரிஷ்டம் மகாபாகும் பிரம்மாணம் இடசாஸ்வதம். எப்படி இருக்கான்னு கேட்டா, சாட்சாத் பிரம்மா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாங்கதான். நான்கு வேதங்களை நன்கு அறிந்தவன் பிரம்மா, நான்கு வேதங்களினாலே போற்றப்படுபவன் ராமன். எனவே நான்கு வேதங்களினுடைய ஸ்வரூபமாக இருக்கின்ற ராமனை பார்த்தான். எங்க பார்த்தான்னா, தண்டிலே தர்பசம் தீர்ந்தே, தரையில தர்பத்தை பரப்பி அந்த தர்பத்து மேல பிராட்டியோட கூட உட்கார்ந்து இருக்க ராமனை பார்த்தான். தர்பாசனத்துல தவக்கோலத்துல ராமன் பிராட்டியோடு உட்கார்ந்துருக்கதையும் லக்ஷ்மணன் அவனுக்கு தொண்டு பண்றதையும் பார்த்தான். பார்த்து பரித வச்சு அழகான் சந்திருஷ்டுவா பரதா ஸ்ரீமன். ஒரு வார்த்தையை போட்டார், என்னதான் இருந்தாலும் கூட அவன் கொடுத்து வச்சிடறான். என்ன, இங்க மூணு பேரை பார்க்கிறான், சர்வேஸ்வரனை பார்க்கிறான், விராட்டிய பார்க்கிறான், அதே சமயத்துல கைங்கரியம் பண்றவன பார்த்தான். பகவத் பாகவத சம்சலேஷம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். ஒரு மனுஷனுக்கு யாரோட சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல நமக்கு எல்லாமா இருக்கின்ற சர்வேஸ்வரனிடத்துல சம்பந்தம் இருக்கணும். அவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற சம்பந்தம் யாராலையும் போக்க முடியாது. அவன் நம்மை தாங்குகிறவன், நாம் தாங்கப்படுகின்றவர்கள். நம்மை அவன் நியமிப்பவன், நாம் நியமிக்கப்படுகின்றவர்கள். அவன் நமக்கு தலைவனாக இருக்கிறான், நாம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த பந்தம் இருக்கிறதே யாராலும் பிரிக்க முடியாது. சர்வேஸ்வரனை பார்த்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. நாமவே அவனை ஒட்டி பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. இந்த பரமாத்மா, அதுவும் பிராட்டியோடு கூடிய பரமாத்மா, அவள் எழுதுவதற்கும் கைங்கரியம் பண்ணுகின்ற பரம பாகவதம், இவாறு பார்க்கறது இந்த கேள்வி, இவாறு பார்த்தது பரதா ஸ்ரீமா குடிச்சு வச்சவன். ஆனா அவனும் முன்னசெய்யப்பட்டிருக்க துக்கேஷோ கேப்பார், எப்படிக்காக அவனுடைய மனம் தான் அயோத்தியில் இருக்கு. அயோத்தியிலே சிம்மாசனத்துல சீதையோடு கூட எம்பெருமான் ராமன் இருக்கே, அவன் சேவிக்கிறோம், சேவிக்க முடியாத போயிடுச்சு. அது உரை எழுதின சேர்த்தி அறையிலே வரதனை சேவிக்காதவர்கள் கொடுத்து வைக்காதவர்கள். பங்குனு உத்திரத்துல சேர்த்தி அறையில தாயார் சொன்னதில என் அப்பன் ஐந்து தாய்மார்களோட கூட அங்க எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த பாங்கு இருக்கிறதாவா, அப்பொழுது அந்த எம்பெருமானை யார் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், யார் சேவிக்கவில்லையோ அவர்கள் கொடுத்து வைக்காதவர்கள். என்ன, எல்லாரும் இருக்கா இந்த மாதிரி பிராட்டியோடு கூடிய எம்பெருமான். நம்ம சம்பிரதாயமே அதுதான், என்ன முதற் திருமகளின் திருவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, அப்படிப்பட்ட அந்த சேர்த்தியில ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றது. பகுனாம் ஜென்மநாமன் எத்தனையோ ஜென்மங்கள்ல சுகிருதம் பண்ணிருந்தாதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். திருப்பதியில லட்சக்கணக்கான பேர் நின்றுட்டு இருக்கா. சாத்துமுறை சமயத்துல நம்மள வாழ ஜியர் கூட அனுப்புறா. ஒரு சமயம் ஜியர் பிதாவும் தனியா போலாம்னு சொல்லிட்டு தோமாலை கேஷ்னு போனார். இந்த தோமாலையின் பொழுது பகவான இந்த அர்ச்சகர் சில சிலேந்து தடவி பாதம் முறையில தடவி கடலை ஒத்துவேன் அழுத அவனும் மனுஷன்தானே எந்தவிதமான சில சிலேந்து தடவி பாதம் முறையில தடவி கடலை ஒத்துக்கிறானே நாமளும் மனுஷியா தானே நம்ம போல ஆயிரக்கணக்கான பேர் கியூல இருந்துட்டு இருக்காளே அவ்வளவுதான் அந்த பாக்கியம் கிடைக்கிறதே என்றால் பகவானும் அம் ஜென்மன அமர்ந்து அந்த மனுஷன் எத்தனை ஜென்மங்கள்ல என்ன புண்ணியம் பண்ணானோ என்ன தவம் பண்ணானோ சாட்சா திருவேங்கடமுடியானுடைய திருமேனியை தரவு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்து வச்சுவாதான் வரதாகவான். இப்படிப்பட்ட ராவண சேவிச்சு ரொம்ப கொடுத்து வச்சவனா இருந்தாலும் இவர் இப்படி சேவிக்கிறமே அப்படின்னு வருத்தப்பட்டான். அத்யதாபத தர்மாத்மா பார்த்த உடனே ஓடினான். ராமனை பார்க்கணும்னு ஓடினான். எப்படி ஓடினான்னு கேட்டா வெள்ளசேரவைக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தானா ஒரு சுவாமி. கொஞ்சம் லேட் ஆயிருது பஸ் பெரும்பாலும் எங்கேனா கிளம்பியாச்சுனார். எங்க போயிருப்பாருனா மூங்கில் மண்டபம் போயிருப்பாருனா ஓர் ஓடினார். எங்கேயாவது போய் பெருமாளை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு பெருமாளை பார்த்த உடனே பக்தன் எப்படி வேகமாக ஓடுகின்றானோ தன் நிலைமை தன் பணம் தன் பதவி இவைகளை எல்லாம் மறந்து ஓடுகிறானோ இப்படி பரதாகவான் ஓடினான். அத்யதாவத தர்மாத்மா பரதா பரதன் எங்கேயாவது ஓடினான். திருஷ்டைவ ராமனை பார்த்த உடனே வார்த்தையே வரலையா ஆள ஆரம்பிச்சுட்டான். ராமனுடைய திருமேனியை பார்த்து பார்த்து பார்த்து சக்கரவர்த்தி திருமகனான இவனை ராஜா ராமனா இருக்க வேண்டிய இவனை தவ குளத்துல பார்க்கலமே அப்படின்னு சொல்லிட்டு கல்ல தார தாரையா ஜலம் கொட்டுறதான் ஜலம் கொட்டி அழுதுண்டு ஓடினானாம். சில சமயங்கள்ல பெருமாள் சேடிக்கிட்டு நம்மை அறியாம கண்கள்ல கண்ணீர் பெறுவோம். ஒரு சமயம் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். சுந்தரநாதன் விராட்டி திருவாபரணங்கள்லாம் இல்லாம ஏகாந்தமா மரத்தடையில் உட்காந்துருக்கா அப்படின்னு வாசனே அழுக வந்துருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு கோவிலுக்கு போய் தாயார சேவிக்கலாமே அப்படின்னு போறேன். அன்னைக்கு முன்னாள் ராத்திரி திருவாபரணங்கள் எல்லாம் திருடு போயிருக்கு. தாயார் திருவாபரணங்கள்லாம் இல்லாம தனியா வஸ்திரத்தோடு பார்த்து ஓன்னு அழுதேன். அம்மா எப்படி இருந்தேன்னு நான் பார்த்தேன் வைத்தியக்காரன் அன்னைக்கு இப்படிதான் இருந்தேன் இன்னைக்கு இப்படிதான் இருக்கேன் அன்னைக்கு வழியில போட்டேன் இன்னைக்கு வழியில போட்டேன்னால் எதுக்கு சொல்லுன்னா அதை பார்க்கச்சே அழத்தான் தோணும். எம்பெருமானத்துல பதிவு இருக்கிறவா அப்படி இவன் எம்பெருமானுடைய கோலத்தை பார்த்து சர்வாபரண பூஷிதனா இருக்க வேண்டிய நப்பன் இப்படி மரகுடி தரிச்சுட்டு இருக்கானு சொல்லிட்டு வேதெல்லாம் அப்ப அழுதான்னு சொன்னார். பாஷ்ப சந்திக்க கண்ணீர் வடிகிறது வார்த்தை வராது. எம்பெருமான் இடத்துல பக்தி ஜாஸ்தியா போயிடுச்சுன்னு சொன்னா கத்கதையா வாட்டா வார்த்தையே வராது. எம்பெருமானுடைய திவ்யமங்கல சுரூபத்தை பாதாதிகேஷம் நின்று அனுபவித்து சேவிச்சன்னா வார்த்தையே வராது. எம்பெருமானை சேவிச்சு அனுபவிக்கிறேனும் பாதாதிகேஷம் அனுபவிக்கிறேனும் தேவப்பெருமானை சேவிக்கணும்னா படிப்படியா சேவிக்கணும். தேவப்பெருமானுடைய திவ்யமங்கல சுரூபம் இருக்கு இல்லையா, நீங்க எங்கேயிருந்து சேவிச்சாலும் அவனுடைய திருவடி சேவையாகும். திருவடியை நன்ன சேவை பண்ணும்படியா பண்றவன் நம்ம விதமான்தான். அந்த திருவடியில் இருக்கிற நகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகங்களுடைய ஜோதிஷ் இருக்கு இல்லையா, அவர் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி. அதை பார்க்கவே கண்ணில் ஜலம் தான் வரும். பிரபு இந்த திருவடியை நான் சேவிக்கணுங்கிறதுக்காக அப்படி படிச்சுன்னு காமிச்சுட்டு நிக்கிறையே இல்லை பாஸ்த கண்ணில் ஜலம் வரும். ஒரு சமயம் பல்லவோத்சவம் நடந்தது. பல்லவோத்சவத்துல தென திறக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்க. நான் கேட்டேன் இந்த ஏழு தென திறக்கிறத இது என்ன ஐதிஹியம் அப்படின்னு கேட்டேன். யாரும் தெரியாதுன்னு சொன்னான். நான் சொன்னேன் இல்ல இல்ல எம்பெருமானுக்கும் நமக்கும் நடுவுல ஏழு திரை இருக்கு. முதல் திரை இருக்க அது கனமான திரை, அதுதான் மனம். அதை தொடர்ந்து ஒரு அஞ்சு திரை இருக்கு, மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்து புலன்கள் இந்த அஞ்சு ஆராய்ச்சி. கடைசியா ஒரு திரை இருக்கு எம்பெருமானுக்கு ரொம்ப சமீபத்துல இருக்கிறது அந்த திரை, அதுக்கு பக்தின்னு பேரு. இந்த ஏழு திரைகளும் திறந்தால்தான் பெருமானை சேவிக்க முடியும். அதான் திரையை திறக்கிறது. ஏழாவது திரைய திறந்த உடனேயே கற்பூரகாரத்தில் கற்பூரத்தை சேவிக்கிட்டு எப்படி கற்பூரம் எரிந்து தான் இருக்கும் இடம் தெரியாமல் கரைந்து விடுகிறதோ அப்படி எம்பெருமானுடைய திவ்யமங்கல சுரூபத்திலே தான் கரைந்து கண்ணீர் வடிக்கும் பாக்கியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அந்த நிலையில் பரதாகுவார் கண்களிலே நீர் வார்த்தை வல்ல கத்கதையாகிறான். அசக்னுவன் தாரயிதும் அவனால அந்த காட்சியை பார்த்து மனசுல தாங்க முடியலையா. தைரியா ஒரு மாதிரி வதரம்பிரவீட்டு ராமனை பார்த்து சில வார்த்தைகள் சொன்னான். அப்பா, நீ பெரிய போர்க்களத்துல எல்லாரும் ஜெயிக்கிறவன், அப்படிப்பட்ட நீ இந்த உலகத்துல பிரகிருதி இருக்கோ, பிரகிருதியெல்லாம் கடந்து இருக்கின்ற பரம்பொருளா இருக்கின்ற நீ இப்படி தரையில உட்கார்ந்துருக்கே என்று வருத்தப்படுகிறேன் அப்படின்னா. அரண்மனையில இருக்கே உயர்ந்த துணிகள், உயர்ந்த ஆபரணங்கள் இருக்கிறதே, சிறந்த ஆபரணங்களை எல்லாம் தரிச்சுண்டு இருக்கின்ற நீ இப்போ மாந்தோலையும் மரவுரியும் தரிச்சுருக்கியே அப்படின்னு நினைச்சு அழுதாராம். அதனால சும்பத்தினுடைய எல்லையில இருந்து கதறினான். இது வால்மீகியில கம்பன்ல பாக்கிறோமா. இங்கே இருந்து பரதாயிருவான் போனானாம், எப்படி போனான்னு எழுதுறார். தொழுது கையினன் தலைக்கு மேல கையை கூப்பிட்டு போனான். அஞ்சலியின் பேரு பகவான் எதுக்கு உருகுறான் தெரியுமோ, அஞ்சலிக்கு தான் உருகுறான். அதுக்கு ஏன் அஞ்சலின் பேர் தெரியுமா, அஞ்சலைய தீட்டி அஞ்சலி அவனை கண்ணீர் விடும்படியாக செய்கிறது. நம்ம ரெண்டு கையை கூப்பிட்டோம்னா அவன் வந்து ஐயோ பாவண்டா ஒண்ணுமில்லாதவன் இவனை காப்பாற்றணும் நினைக்கிறானாம். தொழு தூயருக்கு அது தலைக்கு மேல கையை கூப்பிடுறது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய சமாச்சாரம். ஆழ்வார் எழுதுவார் மத்தகத்திரை கை கூப்பி தலைக்கு மேல கையை கூப்பிடுறது இவன் தொழு தூயர் கையினன் அப்படின்னால் அடுத்து என்ன பார்த்தவட துவண்ட மேனியன் பகவான் கிட்ட போச்சு துவண்ட நடுங்கிட்டு போனோம் பயந்துட்டு போகணும். ஒரு உபன்யாசகர் கோவிலுக்கு சட்டை இல்லாம போகணும் அப்படின்னு உபன்யாசம் பண்ணார். நான் சொன்னேன் இந்த சட்டையை சொல்லல, நான் ஆபீசர், நான் பணக்காரன், நான் மந்திரி, நான் அவன் இவன் சொல்லிட்டு அந்த ஆடையை நீங்க போட்டுருக்கீங்க இல்லையா, நாமவே ஒரு அங்கேயே போட்டுக்கணும். ஜீவாத்மா தான் உண்மை, ஜீவாத்மாவுக்கு மேல நாம ஒரு சட்டையை போடுறோம். என்ன போடுறோம், நான் யார் தெரியுமா, நான் திருவண்மணி வாசவன், நான் யார் தெரியுமா, நான் பண்டிதன், நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆபீசர், நான் யார் தெரியுமா, இப்படி நாமளே போட்டுக்கிறோமே, அந்த சட்டை இல்லாம போகும். எம்பெருமான சேவிக்கிட்டே பரமாத்மா இடத்துல ஜீவாத்மா சரணாகதி பண்றான் அப்படிங்கிறதால கோபுர வாசமுடைய காலை வைக்கச்சேவே நாம ஆத்மான்ற எண்ணம் தான் வரணுமே தவிர நாம எந்த பொசிஷன்ல இருக்கோன்ற எண்ணம் வரவே கூடாது. அந்த சட்டையை தான் கட்டணும்னு சாஸ்திரம் சொல்றது. நாம போட்டு இருக்க சட்டையே இல்ல, இந்த சட்டையை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ பாவம், சட்டைன்னா இதான் அங்கின்னு பேரு, அங்கத்தை மறைப்பதனால அங்கின்னு பேரு. ஆத்மாவுக்கு மேலே இது மறைத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால அது அங்கின்னு பேரு. ஆத்மா வெளிப்படையா அவனுக்கு காட்டணும், மேல வேஷமே போட கூடாது. இந்த தொழுதுயர் கையினன் துவண்ட வேணியன் எப்படி பெருமாளை பார்த்தோம் அழுது அழி கண்ணினன் என் அப்பனே உன்னை எப்படி நான் சேவிக்கிறனே என்று கண்கள் கண்ணீராம். அவலம் இதென உலகத்தில் இருக்கிற துன்பத்தினுடைய எல்லை எது அப்படின்னா பரதாகுவான் தானா. எழுதிய படிவம் முத்து எப்படி வந்தான்னா, எழுதின படம் இருக்கு இல்லையா அது வந்த மாதிரி. இந்த படம் எப்படி நகர்ந்ததுன்னு கேட்டா, ராமன் என்னும் உயிர் இருந்ததுனால இந்த உயிரை தேடி ஓடுற மாதிரி ஓடினான். படிவம் முத்து வந்தான், வந்த பார்த்து முழுதுணர் சிந்தையார் அவனை நன்றாக புரிந்து கொண்ட சிந்தையுடைய ராமன் லக்ஷ்மணனை கண்ணால பார்த்தானா, லக்ஷ்மணா முதிய நோக்கிய வா அஞ்சு வா, இவனை பாரு, இவன் வந்திருக்கிற கோலத்தை பாரு. இவன் காற்பொரு மேனிய கண்ணன் காட்டினான். லக்ஷ்மணனை கூப்பிட்டு இவன் நம்மோட சண்டை போட வரான், நம்ம அழிக்க வரான்னு சொன்னையே இந்த பாடுறா இவன் வந்திருக்கான் பாத்தியா எப்படி வந்திருக்கான் கைய கூப்பிட்டு வந்திருக்கான் தலைச்ச மேல கை கூப்பிட்டு வந்திருக்கான் அழுதுண்டு வந்திருக்கான் வார்த்தையே வரல அப்படிப்பட்ட இவரை 40 வருஷ இளையா சண்டை போடுறதுக்கு தயாரா வில்லை வச்சிருந்தீடாப்பா லக்ஷ்மணா பாரு நீ வந்திருக்க கோணத்தை பாரு இவன் எப்படி வந்துருமா தானே பெரிய படையோடு வந்திருக்கான்னு சொன்னியே அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா போப்பெரும் கோலத்தை சண்டைக்கு வந்திருக்கான்னு சொல்லியே இதை பார்த்தியோ இல்லையோ இப்போ வந்திருக்க கோலத்தை பாரு இப்போ வந்திருக்கான் பாரு இதுக்குதான் நான் பயப்படுறேன் என்னார் சுவாமி தேசிகன் இதை வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணார் எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா பண்ற பாபங்களை பார்த்து சொல்ல முடியாத கோபம் வருதான் அயோக்கியத்தை நம்ம என்ன ஒன்றும் அவ்வளவு பண்ணிருக்கேடா எப்படி எதிர வந்து நிக்கிற அப்படின்னு கோபிச்சுக்கிறானா உடனே பார்த்தா உன்ன அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் போறாது சங்க சக்கரம் எல்லா ஆயுதம் எடுத்து அடிக்கிறோம் பாருங்க கிளம்பினானா எது சொன்னா ஒன்னு ஆயுதம் வேணா ஒன்னும் பண்ணாது என்னன்னாரான் என்ன சொல்றேனா எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் நான் பிரயோகம் பண்ணேன்னு வச்சுக்கோ நீ ஒன்னும் பண்ண முடியாதுன்னாரா என்ன ஆயுதம் வச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு எம்பெருமான் கேட்டானா ரெண்டு கையும் கூப்பிடுவேன் கூப்பிட்டு ஐயோ என்ன அடிக்காதே அப்படின்னா பக்த வசனம் இல்லையா உன்னுடைய ஆயுதங்கள் ஒன்னும் பண்ணாது அதனால கையை கூப்பிட்டு வரதா வளவரான் இவன் போருக்கு வந்தா நான் பயந்து இருக்க மாட்டேன் கையை கூப்பிட்டு வரான்னா இவன் கோலத்தை பாத்தியா என்று வரதாழ்வானுடைய பக்தியை இளைய பெருமாளுக்கு தான் பெருமாள் கூடவே இருக்குமே என்ற எண்ணம் இருந்தது வைத்தியக்காரன் நினைக்காதே எங்கயோ தூரத்துல இருந்தா கூட உன்னையே நினைச்சிருக்கேன் நான் அப்படின்ற ஸ்தானத்துல இருக்கிறவன் பரதன் பரதரை பார் அப்படி சொன்ன உடனே அடுத்து என்ன நடந்தது என்பதை மாலை பார்க்க போயிருந்தார்.